శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికే హరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం సేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైయ సంకల్ప సూర్యోదయత்தில் இப்பொழுது எட்டாவது அங்கம். இந்த அங்கத்தில் விவேகனுக்கும் மகாமோகனுடைய படையைச் சேர்ந்தவர்களுக்கும் நடக்கும் சண்டையை பற்றி இப்ப நாம பார்த்துருக்கோம். இதற்கு முன்பு காமனுடைய வர்க்கம் பார்க்கப்பட்டது. காமன் எல்லா இடத்திலையும் பரவி இருப்பவன், மூன்று லோகத்திலையும் இருக்கிறவன். அவன் அப்படி இருந்திருக்கிற காமனே போய்டான், காமனையே வதம் பண்ணியாச்சு. ஆகையால காமன விதம் வதம் பண்றதுக்கு யார் இருக்கா சொன்ன கேட்க, காமன் பெண்களை அழிச்சுண்டு வந்து சண்டை போடுறான். அவனுடைய படையில பெண்கள் தான் அதிகமாக இருந்திருக்கா. அப்படி இருக்கச்சு விரக்தின்ற ஒரு தேவி இருக்கா. அந்த விரக்தி வந்தாக்க காமனிடத்துல வரச்சு என்ன எவ்வளவு ஆசைன்றதெல்லாம் எவ்வளவு நிக்க போறது. விரக்தி வர வரைக்கும் இருக்கும், விரக்தி வந்துருக்குன்னா எந்த ஆசையும் நிக்காது. அந்த மாதிரிதான் இதுவரைக்கும் வரிசையா ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்துருக்கா. இப்ப காமன் வந்திருப்பாடு குரோதன் வந்திருக்கான். இந்த குரோதன் வரச்சேயும் குரோதனுக்கும் பெரிய ஒரு அட்டகாசத்தோட வரான். கோபம் இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலயும் தானே கோபம் இருந்துருக்கு. ஆகையால இந்த அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு யார் வருவா என்னன்னு தெரியலையேன்னு ஒரு பெரிய ஒரு பயத்தோட இருந்துருக்கா. அப்போ க்ஷமா தேவி வர, அவளுடைய ஒரு புன்னகையினாலேயே கோபம் மொத்தம் அடங்கி போயிட்டுறதுன்றத பத்தி இப்ப சொல்லிட்டு வர. இந்த கோபத்துக்கும் கோபனுக்கும் விவேகனை சேர்ந்தவர்களுக்கும் இடையில நடக்கிற யுத்தத்தை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு ரெண்டு மூணு இடமா பாக்குறோம். லோபன்னு பாக்கச்சே துஷ்டி ஒரு சந்தோஷம் இருந்துருக்க, லோபனை இந்த துஷ்டின்றவு அடக்கிடும். அதாச்சுனாக்க காமனுக்கு விரக்தி. இவன் கோபன் என்ன பண்றான்னா ஜிகாம்சன்றவு மனைவி, கோபனுடைய மனைவி ஜிகாம்ச கொல்லணும்ன்ற எண்ணத்தோட இருந்துருக்கிறது. அந்த கொல்லணும்ன்ற எண்ணம் இருந்துருக்க, துன்புறுத்தணும்ன்ற எண்ணம் இருந்துருக்க, அதுதான் கோபனுடைய மனைவி. இவர் ரெண்டு பேருமா சண்டை போட வர, இப்படி சண்டை போட வரைச்சு சாந்தி க்ஷமா என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற பொறுமை இருந்தாக்க அப்படியே அவன் அப்படியே திரும்பி போயிடுறான்றத பத்தி தான் இப்போ சொல்ற. ருந்தானஹ சிந்து கோஷ பிரதனமணிபிரதம் கிரந்தயன்ஷ்மாதரேந்திரானே பிந்தானஹ ஸ்கந்தபேதானே சுரபதரதினாம் சுஷ்மணஸ்வாரதீனாம் சுத்தாலோகேன சத்யஹ க்ஷயமுபகமிதஹ சாந்தி மந்தஸ்மிதேன சுப்ரத்வைதாத்ர சௌதத்வனிகுணிதரவஹ கோபி கோபாட்டஹாசஹ. கோபி கோபாட்டஹாசஹ, கோபத்தினுடைய அட்டகாசம் என்னதுன்னு வர்ணிக்க முடியாததாக இருந்திருக்கு. கோபி கோபாட்டஹாசஹ என்று சொல்ற இது ஓயாமலாக இருந்திருக்கிறது. ருந்தானஹ சிந்து கோஷ பிரதனம் அனிபிருதம். சிந்து கோஷ பிரதனம் அனிபிருதம் ருந்தானஹான்னு சொல்லச்சு, சிந்து சமுத்திரத்தினுடைய கோஷம் இருக்க பெரிய கோஷம், எப்பவுமே இறைச்சலோட இருந்துட்டு இருக்கும். அதையும் அது வளர்ந்துட்டே இருந்துருக்கு, அதையும் கூட அடக்கும்படியாக இருந்துருக்கு கோபனுடைய ஒரு அட்டகாசம் என்பது சொன்ன. கிரந்தயன் ஸ்மாதரேந்திரானே, கிரந்தயன்னு ஸ்மாதரேந்திரான் அதாவது பூமி, ஸ்மான்றது பூமி, தரேந்திரன்றது ஸ்மாதரன் இந்திரான், ஸ்மாதரன்றது பர்வத சிரேஷ்டான், பர்வத சிரேஷ்டங்களை எல்லாம் கதற வைக்கும்படியாக இருந்தது. அதாவது ஒரு அட்டகாசமான ஒரு சப்தம், ஒரு கர்ஜனை, அந்த கர்ஜனை மலையில இருக்கிற குகைகள்லாம் போய் அப்படியே பிரதித்வனி வருது, எதிரொலிக்கிறது, எங்க பார்த்தாலும் அப்படியே நடுங்கிறது. கிரந்தயன் ஸ்மாதரேந்திரானே பிந்தானா ஸ்கந்த பேதானே சுரபதரதினாம் சுஷ்மணஸ்வாரதீனாம். தேவர்கள்லாம் செல்லுவதற்கு வழியாக இருந்திருக்கிற ஆகாசம், ஆகாசத்துல செல்லக்கூடியதாக இருந்திருக்கவர் வாயு, கந்தபேதானே சுரபதரதினாம் சுஷ்மணஸ்வாரதீனாம். நெருப்புக்கு சாரதியாக இருந்திருக்கிறவர், நெருப்புக்கு தோழனாக இருந்திருக்கிறவர், அந்த வாயுவையே, வாயு ஏற்கனவே ஏழா பிரிந்த வாயு, சப்தகணம் மறுக்கணத்துல வரத்தே ஏழு, அந்த ஏழையும் இன்னும் ஏழா பிரிக்கும்படியாக இருந்திருக்கான் கோபம்ன்றது. அப்படி இருந்தாலும் கூட அது மாத்திரம் இல்ல, சுபியத்வைதாக்கர சௌத்வன்னே சௌத சௌதத்வனி நிகுணித ரவஹம் கோபி கோபாட்டஹாசஹம். இது பிரம்மா இருந்திருக்கு, அவர் ஒரு மித்த மேல உட்கார்ந்துருக்கார், மாடி வீட்டுல இருந்திருக்கு. இந்த கோபனுடைய ஒரு அட்டகாசம், இந்த அட்டகாசத்தினால மாடியே இடிஞ்சு போயிடுமோனு ஒரு பயமா இருந்திருக்கான் அவளுக்கு. எவ்வளவு இருந்தாலும் கூட அங்க பொறுமைன்ற ஒரு தேவி இருந்திருக்க, சமாதேவி, சுத்தா லோகேன சத்யா க்ஷயமுபகமிதா சாந்தி மந்தஸ்மிதேன, சாந்தி மந்தஸ்மிதேன க்ஷயம் உபகமிதா. இந்த சிரிப்புக்கு எப்பவும் ஒரு வெண்மை, ஒரு கலரா சொல்றது, அந்த விளைவிலே ஒரு சாத்விகமான ஒரு சிரிப்பு. இந்த சாத்விகமாக சிரிப்பு இருக்கிறதுனால இது சுத்தாலோகமாக ஆயிடுச்சான். இந்த மந்தகாசம், சுத்தாலோகத்தினுடைய ஒரு மந்தகாசம் இருக்க இவளுடைய ஒரு குன் சிரிப்பு போருமா, கோபத்தினுடைய அட்டகாசம் மொத்தத்தையும் அடக்கிற மாதிரி இருந்துருக்கு என்பதை கோபத்தினுடைய ஒரு என்ன ரீதியில விவேகனோட சண்டை போடுவரா, கோபத்தை அடக்கிறதுக்கு விவேகன் யார அனுப்புறார் என்கிற விஷயத்த நாம பார்த்தோம். ருந்தானஹா சிந்து கோஷ பிரதனன் மணிபிரதம் கிரந்தயன் ஸ்மாதரேந்திரானே பிந்தானஹா கந்தபேதானே சுரபதரதினாம் சுஷ்மணஸ்வாரதீனாம் சுத்தா லோகேன சத்யா க்ஷயமுபகமிதா சாந்தி மந்தஸ்மிதேன சுப்யத்வைதாத்ர சௌத சௌதத்வனி குணிதரவஹ கோபி கோபாட்டஹாசஹ. இது கோபனுடைய அட்டகாசத்தை பத்தி சொன்னார், இதோட நிக்கல, இன்னும் கோபனுடைய அட்டகாசம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கான். குலசி கரிகரிஷ்டாஹ சோணி திருத்தியர்ஹ கும்பாஹ போலிச கடின தந்தாஹ ஸ்வேல சங்காத கோராஹ கதிச்சன ரணரங்கே கந்து கீ கிருத்ய முக்தாஹ நஜஹதி பயமஸ்மாத் அந்திமம் தந்தி மல்லாஹ. விவேகனுடைய பட்சத்துல இருந்து பட்டத்து யானைகள்லாம் சண்டைக்கு போறது. இந்த யானை எல்லாம் சாதாரண யானை இல்ல, குலசிகரி கரிஷ்டாக. குலசிகரம்ன்றது எட்டு பர்வதம், குலாச்சலங்கள்னு சொல்லக்கூடிய மலைகள், அவைகளை காட்டிலும் இன்னும் கனமாக இருக்கக்கூடியவை இந்த பர்வதங்கள்லாம் யானைகள். குலசிகரி கரிஷ்டாக ஷோணி திருத்தியர்க கும்பாக. ஷோணின்னா பூமி, பூமியையே தாங்கக்கூடிய சக்தியே ஒருத்தன். பூமிய எட்டு கஜங்கள், எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த மாதிரி இந்த யானை பூமியே தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரிய பெரிய யானைகள் அர்த்தம். கொலிச கடின தந்தாக, இந்த யானை எல்லாம் சில சமயத்துல ஆண் யானை ரொம்ப அதுக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்குனாக்க தந்தங்கள்னால மலைய பேசிடுவோம். அப்படி ஒரு என்ன பண்றதுன்னே அதுக்கு தெரியாது, மதம் பிடிச்ச ஒரு நிலை இருக்கு. அத்தை சொல்றார் இந்த இடத்துல, ஒலிச கடின தந்தாக இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை காட்டிலும் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய தந்தங்களை உடையவைகள். ஸ்வேள சங்காத கோராக, அதை பார்க்கச்சேயே ஒரு பயம் ஏற்படும். விஷத்தை பார்த்தாலே பயம் ஏற்படும். இது விஷம்னு சொல்லிட்டாலே போறோம், விஷத்தை சாப்பிடணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுல பாய்சன் மேல கணக்கு எழுதி இருந்தாக்க அதுல அமிர்தத்தையே வச்சா கூட நாம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதுல பாய்சன் விஷம் அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லையோ, அது எழுதினாலே பயத்தை கொடுக்கக்கூடியது. இந்த யானைகளுடைய பார்வை, அதனுடைய வர்ணமே விஷங்கள் விஷம் மாதிரி இருக்கான், எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கான். ஸ்வேள சங்காத கோரா, ஆனா அப்படி இருக்கிற இந்த யானைகள் எல்லாமே கூட கதிஜன ரணரங்கே கந்து கீகிருத்ய முக்தாஹ. யுத்தத்துல கோபனோட சண்டை போடுறதுக்கு அப்புறம் போறது இவெல்லாம். இந்த யானையெல்லாம் பார்க்கச்சு காலால கால் பந்துன்னு சொல்றா, இப்ப எல்லாம் புட்பால் அங்கங்க விசேஷமா அந்த இதெல்லாம் நடக்கிறது, போட்டி எல்லாம் நடக்கிறத அந்த மாதிரி போட்டி நடக்குச்சு, இந்த சண்டை நடக்கிறது. இந்த சண்டையில கோபம் வந்ததுன்னாக்க இந்த யானைகள்லாம் எந்த மட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல, அப்படியே எட்டி ஒதுக்கிறதாம். கதிஜன ரணரங்கே கந்துகி கிருத்ய முக்தாஹ. இந்த யுத்த பூமியில ஒரு காலால எட்டி ஒதுக்கிற பந்து மாதிரி அப்படியே தூக்கி எடுக்க எறியப்பட்டவராக இருந்திருக்க. அப்போ நஜஹதி பயம் அஸ்மாத் அந்திமம் தந்தி மல்லாஹ. அந்திமம் பயம், எல்லா பயத்தை காட்டிலும் கடைசியாக இருந்துருக்கிற பயம், அந்திமம் பயம் நஜஹதி நஸ்யஜந்தி, மரண பயத்தை சொல்ற. நமக்கு ஆரம்பத்திலேருந்து பிறக்கிறதுலேருந்து பயம்தான், எத்தனை விஷயத்துல பயப்படுறது, எதுன்னு பயப்படுறது, நிச்சய நிச்சயம் பயப்பட்டு தான் இருந்துருக்கோம், நடுங்கிட்டுதான் இருந்துருக்கோம். நாம ஆத்துல இருக்கிறவாழ்ந்த பயந்துட்டு இருக்கோம், ஊர்ல இருக்கிறவாழ்ந்த பயந்துட்டு இருக்கோம், லோகத்துல இருக்கிறவாழ்ந்த பயந்துட்டு இருக்கோம், நாடு ஆழ்பவர்களிடத்துல பயந்துட்டு இருக்கோம், துஷ்டர்களிடத்துல பயந்துட்டு இருக்கோம், நாஸ்திகர்களிடத்துல பயந்துட்டு இருக்கோம். இப்படி நம்மளுடைய பயம் இருக்க காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கிறேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரகாரம் பயம். இன்னைக்கு மழை பெய்யுமோன்னு அதுக்காக ஒரு பயம், இன்னைக்கு வெயில் அடிக்குமோன்னு அதுக்காக ஒரு பயம். இதெல்லாம் ஒரு தெய்வீகமான விஷயத்துக்கெல்லாம் அது சாதாரணமா நடக்கிறது, நடக்க போறது இதுக்கெல்லாம் நாம என்னத்துக்கு பயப்பட்டு கிடக்கணும்னாக்க அது ஒன்னும் சொல்ல முடியாது, யாரால என்ன சொல்லவே முடியாது. ஆனா இந்த பயம்லாம் ஒரு சாமான்யமான பயம், ஒரு பொதுப்படையான பயம். இந்த பயம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. எல்லாருக்குமே இந்த பயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப சில பேர்லாம் ஆபீஸ்ல நாம உட்காந்துருக்கோம், நம்ம உட்காந்துருக்கச்சு மணிக்கணக்குல 12 மணிக்காலம் 14 மணிக்காலம்லாம் வேலை செய்யறவெல்லாம் இருந்துருக்க. மத்தியான வேலை ஆபீஸ்ல போய் உட்காண்டாங்க, காத்தால 10 மணிக்கு உட்காண்டா ராத்திரி 10 மணி வரைக்கும் வெளில வராதவா வேலை செய்யறவா இருக்கா. அவளுக்குள்ள அந்த உள்ள அந்த இருக்கிற சீதோஷ்ணங்கள்ல பார்த்தோம்னாக்க வெளியில மழை பெய்யறதா வெயில் அடிக்கிறதா இது பகலா ராத்திரியா எதுவுமே தெரியாது அவளுக்கு. அவளுக்கு அப்படியே ஆபீஸ்லயே உட்காந்துட்டு அந்த காரியத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்க. இப்ப அவளுக்கு சில சமயங்கள்ல ராத்திரி பகல் இவைகள்னாலேயோ அல்ல மழை வெயில் இதனாலயோ பயம்லாம் எல்லாரும் போகும். ஆனா ஒருத்தர் மாத்திரம், அதாவது ஒரு விஷயத்துல மாத்திரம் எல்லா ஜந்துக்களும் பயப்படும், அதுதான் அங்க விசேஷம். அதுதான் அந்திமம் பயம்னு சொல்லி சொல்றது. அந்திமமாக இருக்கக்கூடிய பயம் மரண பயம். நம்ம கொசு கடிக்க வருது, இந்த கொசு கடிச்சா அந்த கொசு தட்டுறதுக்கோசரம் நம்ம கையை தூக்கிட்டு போறோம். இந்த கையை அடிக்க போச்சே அது கட்டணி ஏந்து ஓடி போடுறது. இதனுடைய வேகம் குறவா இருந்துச்சுனாக்க அப்போ அந்த கொசுக்கு கூட மரணத்துல இருந்துதான் பயம் ஏற்படும். நமக்கு எவ்வளவோ உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருப்போம், எவ்வளவோ மானசீகமான சிரமங்களோடு இருந்துட்டு இருப்போம், சாரீரகமான சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம மொத்த பேரும் பிரபன்னாளா இருந்துட்டு இருக்கோம். என்னத்துக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது, நாம எம்பெருமானிடத்துல போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே, நமக்கு இந்த சரீரம் என்னத்துக்கு இனிமே வாண்டாமேன்னு நாம நினைக்கிறது இல்லை. அப்பவும் மரணம் பயன்றது நம்மள அப்படியே ஒட்டிண்டுதான் இருந்துட்டு இருக்கு, நம்மளோட கூடவே தான் இருந்துட்டு இருக்கு. நஜஹதி பயம் அஸ்மாத் அந்திமம் தந்தி மல்லாஹ. இந்த மல்லர்களை போன்று இருக்கின்ற யானைகள் தந்தி மல்லாகன்றது, இது எல்லா விதமாகவும் சண்டை போடும், குத்து சண்டை போடுறவனாட்டம் இருந்துட்டு இருக்கா யானைகள்லாம். அதுகளுக்கே நஜஹதி அந்திமம் பயம், கடைசி பயமாக இருந்துட்டு இருக்கிற மரண பயத்தை அவைகள் விடவில்லை. என்ன கோபத்தினால என்ன ஆகுமோ என்னன்னு தெரியாத அப்படியே பயந்து நடுங்கிறதுகளாம். துளசி கரிகரிஷ்டாக சோணி திருத்தியர்க கும்பாக குளிச கடின தந்தாக ஸ்வேல சங்காத கோராக கதிச நரண ரங்கே கந்துகீ கிருத்திய முக்தாக நஜஹதி பயம் அஸ்மாத் அந்திமம் தந்தமல்லாஹ. இதெல்லாம் நாரதர் சொல்ற அங்க நடக்கிற யுத்த பூமியில நடக்கிறது. என்ன யுத்தம்லாம் நேர காமிக்க முடியாது, நாடகத்துக்குன்னு சில நிலைப்பாடுகள்லாம் உண்டு. யுத்தத்தை காண்பிக்க கூடாது, கொலை பண்ற மாதிரி காண்பிக்க கூடாது, இதெல்லாம் நேர காண்பிக்க கூடாது. இந்த நேர காண்பிக்க கூடாதுனால இதை ஒருத்தர் பாக்குறதாகவும் அந்த நேரேஷன் தான் காமெண்ட்ரி மாதிரி தான் சொல்லணுமே தவிர நேர சொல்லாது. ஒருத்தர் பாக்குறதாகவும் இன்னொருத்தர் இடத்துல அது சொல்றதாகவும் அமைஞ்சிருக்கு. இப்ப நாரதர் சொன்ன, நாரதர் சொன்ன உடனே தும்புரு சொல்ற, இவா ரெண்டு பேரும் தான் ஆகாசத்துல இருந்து இருந்துட்டு பாத்துட்டு இருக்கா இந்த யுத்தத்தை பாத்துட்டு இருக்கிறவா. தும்புரு சொல்ற, அபி விஸ்வமிதம் அப்பமிதம் கோபம் வந்ததுனாக்க உலகத்தையே பொறுத்து இன்னும் தோணும். அத்திய கோபத்திய விஸ்வமிதம் விதக்ஷதா அஸ்தியன், லோகம் மொத்தத்தை அப்படியே கொடுத்து இன்னொன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கு கோபம். திரிபுராராதி முகேஷு லப்த பூம்ன. திரிபுரம் எரித்தவன் சிவபெருமான். சிவபெருமானிடம் ஒரு இடம் பெற்றதுனால அந்த கோபத்துக்கு கூட ஒரு பெருமை வந்திருக்கு. என்ன, சிவபெருமான் கோபத்துக்கு பெயர் பெற்றவர், காமனை எரித்தார், திரிபுரத்தை எரித்தார், இப்படி பல பேரை தன்னுடைய கண்ணினாலேயே, மூணாவது கண்ணினாலேயே எரித்தவர் அவர். கோபத்துக்கே பெயர் பெற்றவர், ருத்ர தாண்டவம்னு சொல்லி சொல்றோம். கோபத்துல தாண்டவம் ஆடுறது. அப்போ பெருமாள் இருந்தாக்க, அதாவது உயர்ந்தவர்கள் இடத்துல ஒரு பண்பு இருந்ததுனாக்க அந்த பண்புக்கு விசேஷம் தானே. குணயத்தம் லோகே குணிசிஹி ததம் மங்களபரம் விபரியஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதர பிருதை உலகத்துல இருக்கக்கூடிய நியதி என்னன்னாக்க, நல்லவன் கெட்டவன் எதை கொண்டு சொல்றோம், அந்த நியதி என்னன்னு கேட்டோம்னாக்க, அவனிடத்துல இருக்கிற பண்புகளை கொண்டுதான் அவர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். குணாயத்தம் லோகே, லோகே குணாயத்தம் குணிஷு, இந்த குணங்கள்லாம் ஒரு ஒரு வஸ்து ஆசிரியக்காத இருக்காது, தனியா குணங்கள் இருக்க முடியாது. கோபம்ன்றது குணம் எங்க இருக்கணும், தனியா யாரோ ஒருத்தர் இடத்துலதான் இருக்கணும். அதே மாதிரி தயைன்ற குணம், கருணைன்ற குணம் யாரோ ஒருத்தர் இடத்துல ஆசிரியத்துதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டு அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுகின்றனர். ஆனா சில இந்த குணங்கள்லாம் பெருமாள் விஷயத்துல வரச்ச என்னன்னு கேட்டாக்க, இதுல இந்த பண்புகள்ல நற்பண்புகள் தீய பண்புகள்னு பிரிக்கிறமே, எதை கொண்டு பிரிக்கிறது? பெருமாள் இடத்துல இருக்கிறதுனால அவையெல்லாம் நற்பண்புகள்னு சொல்றது. கருணை, வாத்சல்யம், மாதுரியம், காம்பீரியம், இதெல்லாம் சொல்லச்சு, இதெல்லாம் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்து என்று சொல்லப்படுபவைகள் எல்லாம் நற்பண்புகள். இது குணாயத்தம் லோகே, இந்த பண்புகளை கொண்டு உலகத்துல இருக்கிறவர்களுக்கு வேணா நல்லவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லப்படுகின்றதே தவிர, ஆனா விபரியஸ்தம் ஹஸ்தி கிருத்தபதி சொர்க்கதையான பெருமாள் இடத்துல இந்த ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்து முதலிய குணங்கள்லாம் பெருமாள் இடத்துல இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு அவை குணங்களாக ஆன ஆயிற்று, நற்பண்புகளாக கல்யாண குணங்களாக ஆயிற்று என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். இப்போ இந்த கோபம்ன்றது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல ரொம்ப ரொம்ப மோசமானது. ருத்தோகன்யா குரு நபின்ற கோபம் கணக்கு வந்துட்டுனாக்க அம்மா அப்பா கூட பார்க்க மாட்டா, இன்னும் என்ன வார்த்தை சொல்றதுன்னு ஆச்சாரியன் எதிரிடத்துல கூட குருவனிடத்துல கூட கோபம் வந்துருக்குனாக்க விபரீதமாக நடந்து கொள்வார்கள் என்பது இந்த கோபத்தினுடைய ஒரு செயல். அதில் யாரும் கோபத்தை நல்லதுன்னு யாரும் சொல்ல மாட்டார். ஆனா இந்த கோபத்துக்கு ஒரு பெருமை வந்திருக்கான். என்ன, சிவபெருமான இடத்துல போய் அந்த கோபம்ன்றது குடிகொண்டு இருக்கிறதுனால சிவபெருமான எல்லாரும் கொண்டாடுறாலும் இல்லையோ, ஆகையால இந்த கோபத்துக்கும் ஒரு பெருமை வந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. எப்படி, திரிபுராராதிமுகேஷு லப்த பூம்னா மதஹஸ்தி கடாவமர்தலீலாம் மசகாமர்ஷன மாத்திரமீத்யவைமி. இந்த மதம் பிடிச்ச யானைகள்லாம் அழிச்சு ஒழிக்கிறதுன்னு இந்த பண்றதெல்லாம் இருந்துருக்க, இவனை பொறுத்த வரைக்கும், இந்த கோபத்தை பொறுத்த வரைக்கும் மதம் பிடிச்சிட்டு வரக்கூடிய யானையெல்லாம் கூட அழிக்கிறதுன்றது ஒரு கொசுவை தட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பிரபாவம் இருக்குன்னு தோன்றது கோபத்தை பொறுத்த வரைக்கும் என்று தும்புரு சொல்ற. அபி விஸ்வமிதம் மதஹஸ்திகடாபமர்தனீலாம் மதகாமர்ஷண மாத்திரமித்ய வைமீ. பகவன்னே அயம் அயமசௌ இதானீம் அமர்ஷஸ்ய சம்ப்ரதி சம்வர்த்த தாராதர கர்ஜித கம்பீரவ பைரவ பிரகிருதி ரிபுவனமபி பதிரயதி குலகிரி குஹர பரித பிரதி நிவிருத்த சம்மதா கிருதி சிம்ஹநாதஹ. அட்டகாசம்னு கோபத்தினுடைய அட்டகாசத்தை ஏற்கனவே சொன்ன கோபி கோபாட்டகாசகான்னு சொல்ற. இப்ப இந்த கோபத்தினுடைய ஒரு சிம்மநாதம், ஒரு கர்ஜனை. இந்த கர்ஜனை எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க, அயம் அசௌ இதானீம் அமர்ஷஸ்ய, அமர்ஷன்னா கோபம், கோபத்தினுடைய சம்பிரதி சம்வர்த்த தாராதர கர்ஜித கம்பீர பைரவ பிரகிருதி. சாதாரணமாகவே இடி இடிச்சதுன்னாக்கா எல்லாரும் பயப்படுவா. மகாப்பிரளய காலம், அப்படியே வர்ஷிக்கிறது, அந்த வர்ஷிக்கச்சு வர்ஷிக்கிறதுக்கு முன்ன ஒரு பெரிய இடி இடிகிறது. அந்த இடி இடிச்சதுன்னாக்க லோகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் அப்படியே பயந்து போயிடுவாளாம். அது ஒரு கம்பீரமான ஒரு பெரிய எல்லாத்தையும் பயமுறுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. திரிபுவனம் அப்படி பதிரயதி, இடி இடிச்சாக்க அப்படியே நம்ம காது மூடிட்டுருவோம், அனிச்சையாவே கண்ணை மூடிட்டுருவோம். இந்த மின்னல் வந்ததுன்னா அனிச்சையா, நாம ஒருத்தர் சொல்லி கண்ணை மூடிக்கணும்னு அவசியம் இல்லை, நாமளே கண்ணை மூடிட்டு. அதே மாதிரி இடி இடிச்சதுன்னாக்க அந்த சப்தத்தை தாங்கிக்க முடியாது, அதுக்காக காதை மூடிட்டுருவோம். பதிரயதி குலகிரி குஹர பரித பிரதிநிவிருத்த சம்ஹதா சிம்ஹநாதா. இந்த கோபனுடைய ஒரு சிம்ஹநாதம் எல்லா மலைகள்ல இருக்கிற குகைகள்லாம் போய் அது அப்படியே உள்ள போறது, போன குகை உள்ள போனா அதுல இருந்து பிரதித்வனி வருது. இந்த பிரதித்வனி எல்லா இடத்துலயும் சூழ்ந்து, மொத்த இடத்துலயும் சூழ்ந்து எல்லா காது செவிடாயிடுற மாதிரி இருந்துருக்கான். அப்பேற்பட்டதாக இருந்துருக்கிறது இந்த கோபனுடைய சிம்மநாதம், எல்லாரும் பயப்படுற மாதிரி இருந்துருக்குன்னு சொன்ன. சதா கர்ணன சமய சமுத்திதையா நிஷ்பிரதிக்ஷேபையா க்ஷமையா நிருத்தியமான சப்தவர்த்தி அயம் சந்திருஷ்யதே கோபா. இவ்வளவு பெரிய கர்ஜனையோட பண்ணிட்டு இருக்கான். இத கேட்ட உடனே அங்கிருந்து கமாதேவி வரா, பொறுமைன்றவ இருக்கா, அப்படி வந்து நிக்கிறாள். நிந்த மாத்திரத்தினால அதே கோபம் சப்தமா ஆயிட்டா. இதுக்கு முன்ன பெரிய அட்டகாசம் பண்ணா, பெரிய கர்ஜனை பண்ணா, ஒண்ணுமே இல்ல, பொட்டில அடைக்கிற பாம்பு மாதிரி அப்படியே கம்முன்னு நிக்கிறானா. அதுதான் விசேஷம். சதா கர்ணன சமய சமுத்திதையா நிஷ்பிரதிக்ஷேபையா க்ஷமையா நிருத்தியமான சப்தவருத்தி அயம் சந்திருஷ்யதே கோபா. இது என்ன வெறும் கதைக்காக சொல்றா, இந்த இடத்துல இது கதைக்கு சொல்ல, பிராக்டிக்கலா நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு சொல்ற. சில ஆகத்துல நிஷ்காரணமா போச்சுக்கோ, என்ன காரணம், நாம ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டோம், ஒரு தப்பும் பண்ணாத இருந்தாலும் கூட ஒரே தாம்சம்னு குதிப்பா. ஒன்னாலதான் கெட்டு போச்சு, இது காரணம் பச்சு அவளே மறந்து போயிட்டு இருப்பா, வேற எங்கேயா வச்சுட்டு இருப்பா. ஒரு எதனா ஒரு வஸ்து வச்சுக்கோமே, இப்ப எல்லாருக்கும் மொபைல் போன் தான் ரொம்ப பிரதானமானதா இருந்துருக்கு. எங்க போனாலும் வந்தாலும் காலில் செருப்பு போட்டுக்கிறாளோ இல்லையோ, காதுல இதை மாட்டிக்காத போறது இல்லை. ஆகையால இது ஜலான் மற்ற இவன்னு சொல்லி ஜலத்திலேருந்து ஜலாத்து, அதாவது மொபைல் போன் கணக்கு இல்லாத போயிட்டோம்னா இந்த காலத்துல ஜலத்திலேருந்து மீனை வெளில எடுத்து போட்டா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்துருக்கா, ஒவ்வொருடைய ஸ்திதி இந்த மாதிரி இருந்துருக்கு. இவாளே எங்கேயோ போன மறதியா வச்சு விட்டா, வச்சுட்டு ஆத்துல கேக்குற, அதுவும் அந்த மொபைல் போனும் அப்ப சார்ஜ் இல்லாத போயிட்டு இருக்கும். வேற போன் பண்ணி எங்கேயான அடிச்சதுன்னா எங்க இருக்குன்னு தெரியலையே, அது பார்ப்போம்னு கேட்கறதுக்கு அதுக்கும் வழி இல்லை. இவன் எங்கேயோ சார்ஜ் இல்லாத போயிருப்பான், போற இடத்துல எல்லாம் எடுத்துட்டு போறான், எங்கேயோ ஒரு இடத்துல அதை வச்சுட்டு போயிருப்பான். இந்த போனை காணமேன்னு சொல்லிட்டு ஆத்துல லபோ லபோன்னு குதிக்கிறது. குதிச்சா இருக்கிறவா எல்லாரும் மனைவியை வையறது, பசங்களை வையறது, எல்லாரையும் வையறது. எங்க வச்சோ தெரியாது, உங்களால் தான் போயிட்டு, உங்களால் தான் போயிட்டுன்னு வைய வேண்டியது. அந்த சமயத்துல மனைவியோ அல்லது பசங்களோ யார கோச்சிக்கிறானோ, கோச்சிக்கிறவா கணக்கு இவ தப்பு பண்ணாதவளா இருந்தாங்கனாக்க, பொறுமையா அவ சொல்றது மொத்தத்தையும் கேட்டு நாம கணக்கு இருந்துனாக்க, அந்த அட்டகாசம் கர்ஜனை எல்லாம் அப்படியே சப்தமா ஆயிடும், ஒண்ணுமே இல்லாத போயிடும். என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வஸ்து தொலைஞ்சு போட்டு காணோம்னு நேற்றையே சொன்னங்களே, அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து போயிட்டேன்னு சொன்னங்களே, இப்ப அது திடீர்னு எனக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் வச்சா என்ன ஆகுது ஒண்ணு, அது கூட பதில் சொல்லுவாங்க. வாய்மூண்டு இருந்தாலே போறோம், இந்த பொறுமையே இந்த கோபத்தை மொத்தத்தையும் அடைக்கிடும். வேற வழியே சொல்ல முடியும், எல்லா கர்ஜனை எல்லா சிம்மநாதம் எல்லாம் பொறுமை எதிர அடங்கி போயிடும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஷமா வந்து நிக்கிறா. ஷமா வந்து நின்றவுடனே கோபனுடைய அட்டகாசம் முழுக்க அப்படியே சப்தவருத்தி அயம் சந்திரசே கோபா, பெரிய புயல் அடிக்கும். புயல் அடிச்ச பிறகு அப்படியே சப்தமா இருந்தது. அது புயல் அடிச்சு புயல் கடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காத்தே அடிக்கிறதா இல்லையான்னு தெரியாத மாதிரி நிச்சலமாக ஆயிடும். அந்த மாதிரி கோபம் தன்னுடைய எண்ணங்களை சொல்லி சொல்லி பெருசா வந்து சமக்கலம் பண்ணினான்னா கூட, எதிர பொறுமை கணக்கு இருந்தாக்க எல்லாருடைய கோபத்தையும் நாம சமாளிக்கலாம். இதுதான் தெரியப்படுத்துறார் சுவாமி. இதனால தசாகி அது எப்படின்றத சொல்றாரு. கோபத்துக்கு பேர் அயமிக ஒரே ஒரு க்ஷணம், இந்த நகத்தால கிள்ளி போடுற மாதிரி கோபத்தை கிள்ளி போட்டுவோம். நம்ம பொறுமை கணக்கு இருந்துருக்குனாக்க, எவ்வளோ பெரிய கோபமா இருந்துனாக்க கூட, அத்தனை யார் எதிராளியுடைய கோபம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட நகத்தால கிள்ளி போடுவோம். அங்குள்ளேன தான் ஹன்யான்னு சொல்றோம். என்ன பெரிய ராவணன் இன்னும் அமக்கலமா சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த நகத்தால கிள்ளி போடுற மாதிரி நான் அவனை கிள்ளி போட்டுருவேன் நானு என்று ராமர் சொல்றேன். இந்த பொறுமைக்கு அவ்வளவு பவர் இருந்துருக்கான், அவ்வளவு சக்தி இருந்துருக்கான். அஜமிக க்ஷமயா தலிதாஹி பிரதிமுகே பி பராங்முகவத் பவன்மே, பிரதிமுகேபி பராங்முகவத் பவன் சொல்ற பிரதிமுகா, பிரதிமுகான்னா அபிமுகன் அர்த்தம். அப்போ அந்த க்ஷமாதேவியை நோக்கி இருக்கிறவனாக இருந்தாலும் கூட பராங்முகவத்து அவ அப்படியே பாக்கிறதுக்கு வேணா அப்படி இருந்துட்டு இருக்கான தவிர அப்படியே சப்தமா ஆயிடுறான். அவளை பார்க்காத அப்படியே தோத்து ஓடுற மாதிரி இருந்துட்டு இருக்கானா பராங் முகவது அப்படின்னு சொல்லி சொல்ற. சப்ரதிகா அப்படின்னா அந்த கோபத்தை அடைந்தவனாக கொண்டு, அதாவது இவனுக்கு அந்த க்ஷமாதேவி எதிர இருந்துட்டு இருக்கா, அந்த க்ஷமாதேவியினுடைய ஒரு காந்தி இந்த கோபனுடைய முகத்துல அப்படியே வீசறது, இந்த காந்தியை இவனால தாங்க முடியல, ஒரு பிரதிகாத்தம் ஏற்படுறது, தடை ஏற்படுறது, அப்படியே நின்று போயிடும். நாம கணக்கு பொறுமையா இருந்துட்டோம்னாக்க யார் எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருடைய கோபமும் நம்மள எதுவும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றதான் சொல்ற. பிரதிமுகே பி பதங் முகவத் பவன்னே நகலு யாதி நதிஷ்டதே க்ரியா பவதி. நகலு யாதி அப்படியே பின்னாடியும் போயிடல, நதிஷ்டதி அவனால நிக்கவும் முடியல. அதே சமயத்துல கிரியா பவதி அப்படியே வெக்கம் புரிந்து சென்றது. இப்படி ஒரு நிஷ்காரணமா நாம கோச்சிருந்தோமே என்று அவளுக்கு வெக்கமா போயிடுறான். ஏன்னா இந்த பொறுமை அந்த வெக்கத்து கோபத்தை அப்படியே தடுக்கிறது, தடங்கள் பண்ணதுனால ஒன்னும் வெக்கம்தான் வந்துருக்கு, காரணம் இல்லாத கோபத்துன்னு தோன்றது. சப்ரதிகா பிரதிகா பரம், சப்ரதிகா பிரதிகா பரம். அதாவது சப்ரதிகனான கோபம் தடை, இது ரெண்டும் கோபம் தடையானதாக ஆயிடுச்சு. தடை இல்லாததுன்னு சொல்றவன் சப்ரதிகன், அவன் தடையுள்ளவனாக ஆயிட்டானா அவன். பிரதிகன் கோபத்துக்கு பேரு, அந்த கோபம் தடை இருக்க அது பேருக்கு ஏற்ற மாதிரி ஆயிற்று, அது தடைப்பட்டதாக ஆயிடுச்சு கிரமையினாலன்னு சொல்லி சொல்றேன். ஒரு கணம் இங்க நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள கொஞ்சம் ஒரு கணம் நிதானிச்சுட்டு சொல்ற ஆச்சரியம். அந்த பகவன் பசிய பசிய இங்க பாருங்க, யாரு தும்புரு சொல்ற நாரதரை பார்த்து இங்க என்ன நடக்கிறது பாரு. அபராவர்த்தியபி கோபஹ பச்சாத் ஆக்ருஷ்ட பத இவா பாதி. கோபன் பொறுமைக்கு எதிர கமைக்கு எதிர நிக்கிறான், ஆனா சப்தமாயிட்டான், ஒன்னும் நிச்சலமா ஆயிட்டான். அதோட மாத்திரம் இல்ல, இப்படி ஒரு செல்லவும் இல்ல நிக்கவும் இல்ல, அப்படியே வெட்கத்தோட ரொம்ப நழியிறான். அந்த கோபனை பார்த்தா இது பார்த்து கமைய பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, ஆனா கவனிச்சு சூட்சமா பார்த்தோம்னாக்க அப்படியே பின்னாடியாலேயே திரும்பி வரும். அதாவது புறமுது கிட்ட ஓடுறதுன்றது இருக்க, அந்த முதுக திருப்பின்று முதுக காமிச்சுட்டு போறது, அப்படி போகாதையே அப்படி நின்றுண்டே பின்வாங்கிறது. இப்படி அபராவர்த்தின்னு சொல்லி சொல்றது, அபராவர்த்தி கோபாத்து ஆகிருஷ்ட பதைவாதி. அவன் திரும்பி வருதுன்றது இல்லாதவனாக இருந்தாலும் கூட இருக்கிற பிரகாரமே இருந்துருக்கே கூட பச்சாத் ஆக்ரிஷ்டாக அவன் அப்படியே பின்னாடியில இருந்து இருக்கிற மாதிரி இருந்துருக்கு. இங்க பாருங்க கோபம் அங்கிருந்து கலந்து போயிட்டு இருக்கான், கமா எதிர நிக்க முடியல அவனால, பாக்கிறதுக்குதான் கமைய எதிர்கொள்ற மாதிரி இருந்துருக்கே தவிர அவன் அப்படியே பேக் அடிக்கிறான், பின்னாடி போயிட்டு இருக்கான்னு தும்புரு சொல்ற. ஒரு பாதி ஸ்லோகம் தும்புரு சொல்ற ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்யறது நாரதர் சொல்ற, மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாராம். ரொம்ப சங்கடமான ஒரு விஷயத்துல வரைச்சு தார்மிகர்களாக இருந்திருக்கிற பெரிய மகான்களிடத்துல கூட இந்த பராவர்த்தின்றது இருக்க முன்ன வச்ச கால பின்ன வைக்கிறதுன்றது அது நடக்கதான் நடக்கிறது சில சமயங்கள்லன்னு சொல்ற. என்ன யோசனை பண்ணி பார்ப்போம், யோசனை பண்ணி பார்த்துட்டு இந்த செயல் வேண்டாம் இது இப்ப சந்திக்கு நிறுத்திடுவோம்னு சொல்லி பண்ணிடுறது. இப்ப எப்பவுமே முன்ன வைக்க கால பின்ன வைக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு வீரனுக்கு லட்சணம். இது ராமன் விஷயத்துல கூட ஒரு சமயத்துல அவர் முன்ன வச்ச கால பின்னாடி வச்சிருக்காருன்னு சொல்ற. அபா சர்பத் பிரதிபதம் கிஞ்சி துவரித விக்கிரமஹா. இதுல யுத்தம் கரதோஷனாளுக்கு நடுவில் யுத்தம் நடக்கிறது, கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட வண்ணண்டே இருந்து இருக்காவா. அவா வண்ணண்டே இருக்கச்சு ராமனும் தன் ஒத்தரே ஒத்தரா இருந்துருக்க தன்னுடைய வில்லுல இருந்து அம்பு அப்படியே அத்தனை பேர் மேலையும் எரிஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கே, அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு இருக்கே, போயிட்டே இருந்து இது எடுக்கிறது தெரியல, பூஜை நான் போட்டுறது தெரியல, அதுல வைக்கிறது தெரியல, போறது தெரியல, எதுவுமே தெரியல. எல்லாம் அப்படியே வரிசையா நடக்கிறது, தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்போ பார்த்தவன ரொம்ப கிட்டக்க வந்துட்டான் கரண். அப்போ இந்த நாணை இழுத்து அவன் மேல அம்பு உடணும், அந்த அளவு அவகாசம் இல்ல கிட்டக்க இருக்கு. அதுக்காக பெருமாள் ராமன் என்ன பண்றாரா, ஒரு அடி பின்னாடி போயிட்டு அந்த நாணை இழுத்து அம்ப உடுறார் என்று சொல்ற. இது பத்தியா ராமன் கூட ஒரு சமயத்துல முன் வச்ச கால பின்ன வச்சுட்ட, அவரும் தோல்வி அடைறவாதான் பின்னாடி போறதுன்னு போவா, இவர் கூட போனேர்னு சொல்லி சில பேர் பழிப்பா. அதாவது ராமனிடத்துல பிரீத்தி இல்லாதவா ராமனை பழிப்பா. ஆனா சங்கட விஷயத்துல சில சமயங்கள்ல இது நேர்படுகிறது, இப்படி பின்னாடி போறது, முன்னாடி இருந்துட்டே ஒரு அடி பின்னாடி வைக்கிறதுன்றது நேர்படுறது. இது ராமனுக்கே ஏற்பட்டிருக்கச்சு, இவர் கோபனுக்கு என்ன பிரமாதம் என்று சொல்ற. கோச்சிதி சங்கட விஷயே சுபதானாம் சம்மதோயம் அபசர்பாரு பாத்துட்டே இருக்கு. ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, கோபத்துக்கு வதம் வந்துருத்து, கோப வதம் நடந்துருத்து அங்க. அதுதான் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருத்தான். தர்ஜன பிரபுதய குரூரோத்தத விருத்தய யோன்மேஷ நிமேஷயோ திரிபுவனம் நித்ராதி ஜாகர்த்தி ச ஆபத்யைனம் அவைத ஹிம்சன மகா சம்ரம்ப சம்பாவித நிடோட்டாம. ரவாஹு தண்டலம் ரவாஹு தண்டலடகம் குரோதம் நிகந்தி க்ஷமா, குரோதம் நிகந்தி க்ஷமா. க்ஷமா பொறுமை என்ற பெயர் வழி குரோதத்தை ஹந்தி கொலை செய்கின்றது. இதை பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் தென்பிருக்கு. எப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சொல்ற, யஸ்ய த்ராசன தர்ஜன பிரபுதய குரூரோத்தத விரத்தய, யாதொரு கோபனுக்கு த்ராசன தர்ஜன என்று சொல்றது. அதாவது திராசனம்னாக்க பயமுறுத்தல், ஒரு அச்சம் விளைவிக்கிறது. எப்படின்னாக்க வெறும் ஒரு அந்த கண்ணால பசங்களை எல்லாம் ஒரு முறைக்கிறது, ஒரு முறை முறைச்சாலே ஒரு பயம் ஏற்படுறது, புருவ நெருப்பினாலே பயத்தை ஏற்படுறது. இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த திராசனம்னாக்க இவைகளால வரக்கூடிய ஒண்ணு இல்ல, கைய எடுத்து இந்த அட்டிக்க ஓங்கி வருது, இதெல்லாம் பயமுறுத்துறது. ஏத்திய திராசன தர்ஜன் மிரட்டுறது, பாரு என்ன பண்ணிடுவோம் பாரு உன்ன அப்படின்னு வாய் திறந்து என்ன ஒண்ணுமில்லாத பண்ணிடுறோம் பாருன்னு சொல்றது இருக்கு தர்ஜனம். திராசன தர்ஜன பிரபுதய கோபனுடைய விய செயல் எப்படி இருந்துருக்குனாக்க எல்லாரையும் பயமுறுத்துறது, ஆர்ப்பாட்ட தர்ஜனம் பண்றது, இப்படி இருந்துருக்கு. இதுதான் இப்படிப்பட்ட செயலை உடையவனாக எவனொருவன் உண்டோ, யஸ்யோன்மேஷ நிமேஷயோஹோ த்ரிபுவனம் நித்ராஹாதி ஜாகர்த்தி ச. இது பெருமாளுக்கு நேர் எதிர்மறையாக இருந்துருக்கான் இந்த கோபன்றது. பெருமாளை சொல்லச்சு, எதா சவதேவோ ஜாகர்த்தி ததா சோன்மீலனம் ஜகதி, எதா ஸ்வபிதி சாந்தாத்மா ததா சர்வம் நிமீலதி என்று சொல்லி சொல்ற. பெருமாள் எதா சதேவோ ஜாகர்த்தி, பெருமாள் முயற்சின் இருக்கு, அப்படி முடிச்சிருந்தாக்க லோகம் முழுக்க பெருமாள் முடிச்சிருந்தா லோகம் மொத்தம் முழிச்சிருக்கும். பெருமாள் தூங்கினமானாக்க லோகம் மொத்தம் தூங்கிடும்னு சொல்றது. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இவன் கணக்கு முழிச்சிருந்தான்னாக்கா லோகம் மொத்தம் தொலைஞ்சு போயிடும், இவன் தூங்கினான்னாக்கா லோகம் மொத்தம் கேமமா இறந்துருக்கு. இதுல ஆவணி மாசத்துல ஒரு ஏகாதசியில இருந்து ஆரம்பிச்சு ஐப்பசி மாசம் ஏகாதசி வரைக்கும், ஆவணி மாசத்துல சைன ஏகாதசின்னு வரும், ஐப்பசி மாசத்துல உத்தான ஏகாதசின்னு வரும். இந்த காலத்துல பெருமாள் நித்ர அம்சம் தூங்குற இடம், சாதாரணமா வடக்க இருக்கிறவா பஞ்சாங்கங்கள்லாம் கூட போடுவா. பெருமாள் இப்படி நித்ர அனுஷ்டிக்கிற காலத்துல நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடும். அந்த சமயத்துல நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. பெருமாள் மூச்சின் பேர்னாக்க அவர் அப்படியே அப்ப நல்ல காரியம் அப்புறம் பகவத் கட்டாட்சம் அவர்கள்லாம் இருக்கும்னு சொல்றது. கோபம் தூங்கினாதான் நல்லது நடக்கும், கோபம் முழிச்சிருந்துனாக்க உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் தான் சிரமம் தான் ஏற்படும். திரிபுவனம் நித்ராதி, உலகம் முழுக்க அப்படியே அழிஞ்சு போயிருக்கு, அது தூங்குற மாதிரி ஆயிடுறது. நிமேஷயோகோ திரிபுவனம் ஜாகர்த்தி உன்மேஷம் நிமேஷம், இது கண்ணை மூடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உலகம்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்திதியை அடைகிறது வாழ்கின்றது என்று அர்த்தம். ஆபத்யைனம் அவைதஹிம்சன மகா சம்ரம்ப சம்பாவித கிரீடோடாம ஏனம் ஆபத்ய, இப்படிப்பட்ட கோபனுடைய ஒரு பெருமையை சொன்ன, இவ்வளவு பெருமை இருந்துட்டு இருக்கிற கோப்பனை ஒரு குண்டு கட்டா கட்டி யார் கட்டுறா தெரியுமாத, பொறுமைன்ற ஒரு பேர் வழி அந்த கோப்பத்தை குண்டு கட்டா கட்டி வைப்பா. அவைத ஹிம்சனம் ஹிம்சனம், இத கட்டுறது கட்டுறதோட மாத்திரம் இல்ல, கோபத்தை முழுசா தொலைச்சு இதுவே கோபமே இல்லாத பண்றது. அதுல வரைச்சு அபத்தியனம் அவைத ஹிம்சனம், இந்த ஹிம்சனம்ன்றதுல ரெண்டு விதமான ஹிம்சனம் சொல்லப்படுகிறது. ஒரு ஹிம்ச அஹிம்சா சர்வபூதானின்னு சொல்லியிருக்கிறதுனால எந்த பூதங்களையும் எந்த பிராணிகளையும் ஹிம்ச பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அக்னிசோமியம் பசுமான பேசான்னு சொல்றதுனால யாகத்துல வச்சு பசுஹிம்சைன்றது விதிக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. ஆகையால மகிழ்ச்சியா சர்வாபூதானின்னு சொல்லச்சு அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு சங்கோச்சம் ஒரு குறவு சுருக்கம் ஏற்படுத்துகிறது. இந்த யாகத்துல வரக்கூடிய பசுஹிம்சை தவிர நீதி பிராணிஹிம்சை பண்ணக்கூடாது என்று சொல்றதாக ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நம்ம வேதாந்திகளுடைய அர்த்தம் என்னன்னாக்க, யாகத்துல நடக்கிற பசுஹிம்சை இருக்கு அது ஹிம்சாத்மகமானதே இல்ல, ஹிம்சையே இல்ல, அதை அந்த அந்த பசுவுக்கு ஒரு பெரிய ஒரு உத்தமமான ஸ்தானத்தை அடைவிப்பதற்கு ஒரு வழியாக திகழ்கின்றது. அது போய் ஹிம்சையாயிடுமா? நமக்கு டாக்டர் சஸ்திர சிகிச்சை பண்றார், ஆபரேஷன் பண்ணி நம்மளுடைய நோயை போக்கடிக்கிறார். இப்ப அவரு ரத்தெல்லாம் வெளில போயிடுறதுனாக்க அது ஒரு ஹிம்சையா நாம சொல்ல முடியுமா? இல்ல, அது ஹிதம்தான். அந்த மாதிரி இந்த பிராணிக்கும் ஹிதத்தை தான் பண்றதுனால இதை ஹிம்சைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது. இப்போ சில இடங்கள்ல சில ஹிம்சைகள் எல்லாம் சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது, சாஸ்திரத்துல விளக்கப்பட்ட ஹிம்சைகள் இல்ல, அவைத ஹிம்சன மகா சம்ரம்ப சம்பாவித. இப்போ இந்த செயல்களால இதனால இந்த ஹிம்சையே கோபம் பண்றான், கோபனுடைய காரியம் சாஸ்திரத்துல விளக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த ஹிம்ச எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரியம், அந்த பண்ணக்கூடாதுன்ற காரியத்தை பண்ணி அதனால சந்தோஷப்படுறவனாக இருந்துட்டு இருக்கான் கோபன்றவன். அவன ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு ஒரு கொம்பு எடுத்து பசங்களை சின்ன பசங்களை எடுத்து கொம்பு எடுத்து மிரட்டுற மாதிரி ஒரு அவலீலையா கட்டி போட்டு அவனை ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுறான். அந்த கோபனை பொறுமை என்ற பெயர் வழி அவன் என்ன பண்றான்னா கட்டி வதம் பண்ணிடுறான். இப்போ இதுக்கு ஒரு பெரிய பிரயாசமே பண்ணிக்கலாம், ரொம்ப சுலபமா பண்ணிடுறான் பொறுமைன்றது. இப்ப இதை கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இதை பார்த்துட்டே இருக்கே தும்புறது சந்தோஷம். யத்யத்ராசன தர்ஜன பிரபுதயம் க்ரூரோத்பதா கிருத்தயம் யத்யோன்மேஷ நிமேஷயோஹோ த்ரிபுவனம் நித்ராதி ஜாகர்த்திக ஆபத்யேன மவைத ஹிம்சனமஹ சம்ரம்ப சம்பாவித க்ரீடோத்தாம ஸ்வபாஹு தண்டலடஹம். க்ரோதம் நிஹந்தி க்ஷமா க்ஷமா க்ரோதம் நிஹந்தி க்ஷமா க்ரோதத்தை சொல்லுகிறார். அதனால இப்ப க்ரோதனுக்கு வதம் ஏற்பட்டு போயிட்டு குருவத முக க்ரூர க்ரீடா கடோர பராக்கிரம பிரதித மஹித த்வம்சஹ தக்ஷாத்வர பிரபிருதி ஸ்வசௌ ஸ்வயமிஹ சுகாராதிஹி ஸ்வர்காஹ பவர்க விகாதகஹ க்ஷணருசி பதம் க்ஷாந்த்யா கச்சந்தி கச்சதி அமர்ஷ ஹுதாசனஹ. கோபம் மாண்டு போகவதை இன்னொரு விஷயத்துல சொல்ற, எங்கெங்கெல்லாம் கோபம் தன்னுடைய இருப்ப பிரமாதமா சொல்லிட்டு இருந்தானோ அப்பேற்பட்ட கோபம் இப்ப போயிட்டான், ஒண்ணுமே இல்லாதவனா போயிட்டான்னு அர்த்தம். குருவத முக க்ரூர க்ரீடா கடோர பராக்கிரம தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ற, யாகம் பண்ணுக்கு சிவபெருமான் தன்னை கூப்பிடல, ஹவிசு தனக்கு ஹவிசு கொடுக்கல, என்னெல்லாம் ஒரு பெரிய கோபம். இந்த கோபத்துல தக்ஷ பிரஜாபதியே இல்லாத கொளுத்தி போறான். இது யாரு கோபனுடைய காரியம் தானே இது. இப்போ குருவியே வதம் பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்ல, குருவை வதம் பண்றது. இன்னொரு விஷயம் ருத்ரம் பண்ணது, தன்னுடைய அப்பா பிரம்மாக்கு அஞ்சு தலையோடு இருந்தான். அவர் எப்ப பார்த்தாலும் அவரிடத்துல வேகமே சொல்லிட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கிறத பார்த்த உடனே அவரிடத்துல ஒரு கோபம் உங்களுக்கு அஞ்சு தலையை ஒரு தலையை கிள்ளிப்படுறான். கிள்ளிட்டா குரு வதம் ஆயிடுறது, அப்பாவே வதம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இவன் பிச்சாண்டி ஆயிடுறான், பிச்சாண்டி ஆயிடுறான். அது இவனை விட்டு கபாலம் விட்டு இவனை விட்டு போவே மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கோபம் தான் காரணம். குருவத முக க்ரூர க்ரீடா கடோர பராக்கிரம, இது க்ரூரமான ஒரு விளையாட்டு, சாதாரண விளையாட்டு இல்ல, க்ரூரமான ஒரு விளையாட்டு, பயங்கரமான விளையாட்டு. இதனால என்ன பண்ணுவோம்னா, இதனால பெரிய எல்லாரும் கோபம் வந்துட்டு அது வந்து நடு நடுங்கிற வாழாக இருந்துட்டு இருக்க. பிரதித மஹித த்வம்சஹம், நல்ல கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வஸ்துக்களை எல்லாம் கூட போட்டு உடச்சி வம்சம் பண்ணிடுவா. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் சில சமயம், நான் சில பேர்லாம் பாத்திருக்கேன், ஏதானா ரொம்ப கோபம் வந்துருக்குன்னா கையில இருக்கிற வஸ்துவை விட்டு எரிஞ்சது, விட்டு எரிஞ்சாருனாக்கா அது மொத்தம் அது உடஞ்சு போயிடும். நல்ல வஸ்துவா இருக்கும், இவன் பேசி போன் பேசிட்டுருமா, இவன் ஏதோ போன்ல ஏதானா விபரீதமான வார்த்தை ஏதானா வந்திருக்கும், இவனுக்கு பிடிக்காத வார்த்தை வந்திருக்கும், இன்னும் போன் மேல ஒரு கோச்சுட்டு என்ன பண்றது, போனை விட்டு கிடாச்சுவோம். போனை விட்டு கிடாச்சுனாக்கா அந்த போனை போன் உடஞ்சுதான் போறது, தவிர அந்த போன் என்ன பண்ணும் ஒன்னும் பண்ணாது. பாத்திரத்தை விட்டு கிடாச்சிருக்கு. சில சமயங்கள்ல நான் ஒத்த ரெண்டு பேரை பாத்திருக்கேன், கஷ்டப்பட்டு பூனல் நூக்கான், பூனல் நூக்குண்டே இருக்கிறது இந்த இழைக்கிறது சிக்காயிடும். சிக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த சிக்கை எடுத்து மறுபடியும் அந்த பூனை எழுத்து பண்ணா பரவாயில்ல. அதுக்கு பொறுமை இல்லாத கோபம் வந்ததுன்னா கையில இருக்கிற பூனையும் அறத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க. இப்படி ஒரு கோபம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வஸ்துக்களை எல்லாம் கூட அழிச்சுடுறதாக இருந்துருக்கு. பிரதித மகித தக்ஷாத்வர பிரபுதி தக்ஷாத்வர பிரபுதி தட்சம் பண்ண வேள்வி முதலிய இடங்கள்ல இந்த கோபத்தினால நல்ல வஸ்துக்களுக்கெல்லாம் கூட ஒரு அழிவுன்றது ஏற்படுத்தப்படுகிறது. ஸ்வயமிக சுகாராதி சொர்க்க விகாத. இந்த லோகத்துல சுகமாக வாழ்வதற்கு விரோதி, முதல் விரோதி யாருன்னாக்கா கோபம் தான். கோபத்தை விட்டமானாக்கா நாம எல்லாருமே சுகமாக இருக்கலாம். அந்த கோபத்தை விடாததுனால கோபம் தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் முதல் எதிரியாக இருந்துருக்கு. கோபம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்க இந்த லோகத்துல என்னென்ன பெறணுமோ எல்லாத்தையும் பெறுவோம். அதே மாதிரி மோட்சத்தையும் அடையலாம். இந்த கோபம் இருந்ததுன்னாக்க இந்த லோகத்திலையும் எந்த நன்மையும் பெற முடியாது, மோட்சத்தையும் பெற முடியாது. எல்லாத்துக்கும் தடங்கலாக இருந்துருக்கு அர்த்தம். கணருசிபதம் சாந்தியா கச்சந்தி அமர்ஷகுதாசன. பொறுமைன்ற ஒரு ஒரு பொறுமையினால ஒரு மின்னல் போல இருந்துருக்கு. இதனால இந்த பொறுமையால என்ன ஆயிடுச்சுனாக்கா கோபனன்ற நெருப்பு இந்த பொறுமையால மின்னல் போல ஒரு கணத்துக்கு மேல இல்லாததாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பொறுமை இருந்துச்சுன்னாக்கா கோபம் நிலைக்காது. கோபம் நிலைச்சதுன்னாக்கா இவ்வளவு சிரமங்கள்லாம் ஏற்படும். பொறுமை இருந்துச்சுன்னா ஒரு க்ஷணம் கோபம் வரும், ஒரு க்ஷணத்துல அந்த கோபம் மாறிடும். ஏன்னா நாமெல்லாம் சத்ரதிஸ்தமத்துன்னு சொல்லி மூன்று குணங்களோடு சேர்ந்து இருக்கவாதா கோபமே வராதவான்றதெல்லாம் சாத்விக பிரகதிகளுக்கு தான், சித்தகத்துவாளாக இருக்கவாளுக்கு தான் முடியும். நமக்கு தமசினுடைய காரியம் தான் கோபம். நம்மளிடத்துலயும் கொஞ்சம் தமசு இருந்துட்டு இருக்கு. அந்த தமசு தான் நம்மளுடைய கோபத்தை வரவழைக்கிறது. கோபத்தை வரவழைக்கச்சு கோபம் வரச்சு பொறுமை கணக்கு இருந்துருக்கோம்னாக்க கோபம் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் கூட அப்படியே அணைஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லாத போயிடும். சர்வகுணாதிசி சாயினி கல்லையம் சாந்தி. இந்த பொறுமைன்றது இருக்க எல்லா குணங்களை காட்டிலும் மிக உயர்ந்த குணம். இந்த பொறுமை மாதிரி வேற எதுவுமே கிடையாது. என் நகிஞ்சதற்கு சுவாவஷ்டம் கேனாபி அவத்தியன யோஜயதி. இந்த பொறுமை எந்த இடத்துல இருந்துருக்கோ அந்த இடத்துல எந்த தோஷமும் வராது, அப்படி பார்த்துக்கிறது. ஆகையால இங்க பொறுமை இருக்கச்சு கோபம் வரன்றது என்ன பெரிய கஷ்டமான ரொம்ப சுலபமாக ஆயிற்று என்று சொல்ற. இதனால சுவாமி நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னாக்க எவ்வளவு பெரிய கோபமா இருந்தாலும் எதிராளியா இருக்கிறவா பொறுமையா இருந்தாக்க அந்த கோபம் கோபத்தை இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணிடலாம். அதோட கோபத்தின்றவாளே கூட வெக்கப்பட்டு திரும்பி போற மாதிரி பண்ணிடலாம். பொறுமை எந்த இடத்துல இருந்துருக்கோ அந்த இடத்துல நல்லதுதான் நடக்கும். பொறுமை இருக்கிற இடத்துல எந்த சமயத்திலையும் கெட்டது நடக்காது. ஆகையால நாம எல்லாரும் பொறுமைய கடைபிடிக்கணும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற இந்த இடத்துல சுவாமி தேசிகன். சுவாமி மாதிரி நம்மளால இருக்க முடியாது, இருந்தாலும் சுவாமி இடத்துலயே பிரார்த்திச்சிருப்போம். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் பொறுமை இருந்து கோபம் மேல் ஓங்காதபடி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.